శ్రీమాహం వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యోపేసన్నిధత్తరి యస్వాతిపర్యంతరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయాన కిందేహప్రదాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదకు మిన్ ఉపన్యాసత్తుల கண்ணனுடைய மகிழ்ச்சிகள் திருக்கல்யாணத்தை நாம பார்த்தோம். அன்யா செய்வம் விதா பாரியாக கிருஷ்ணஸ்ய ஆதன்னு சஹசிரசகா பவமும் ஹத்வா தன்னிரோதாத்து ஆகிருதா சாரு தரிசனாக. இப்ப சொன்னதா மாத்திரமில்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சிகள் மனைவிகள் கண்ணனுக்கு இருந்தனர் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த லௌகீகமான ஒரு திருஷ்டியில இதை பார்க்க கூடாது. அத்தனை பேரும் கண்ணனிடத்திலேயே மனசை பறிகொடுத்தவர்களாக இருந்தாள்னு அர்த்தம். அவளுடைய மனசை அங்கீகாரம் பண்ணிக்கிறது, அவளுடைய எண்ணத்தை பெருமாள் அங்கீகாரம் பண்ணின்ற விஷயத்தை தான் இத வந்து கல்யாணமாக சொல்லப்படுறது. ருக்மிணி சக்ஷஜா சத்யா காளிந்தி விந்த சோதரி சத்யா பத்ரா லக்ஷ்மணாச்ச மகிஷ்யா அஷ்டௌ ஹரேகே கிரமாத்து. கண்ணனுக்கு அஷ்ட மகிஷிகள் இருந்தனர் சொல்ல சொல்ற. அதுல அஷ்ட மகிஷி யாரு அப்படின்னா ருக்மிணி தான் முதல்ல. கண்ணன் யாகம் பண்ணாருனாக்க அந்த யாகத்துல பத்னியாக, அதாவது யஜமான் யாகம் பண்றேன்னா யஜமானியா இருக்கணும் இல்லையா. பத்தியர்னோ யஜ்ஞ சயோகன்னு சொல்லிட்டு அந்த யாகத்துல பத்னியாக தீட்சிதாக இருப்பவர் ருக்மிணி தான். அப்ப ருக்மிணி முதல்ல. ரிக்ஷஜா ஜாம்பவதி, இந்த செமந்தகமணி காணாந்து போயிட்டு அந்த பழிய கழிப்பதற்காக உள்ள போய் தேடிட்டு வரே, ஜாம்பவானோட சண்டை போட்டு வரே. அப்ப அந்த ஜாம்பவான் அந்த மணியோட கூட தன்னுடைய பெண்ணையும் கொடுக்கிறேன். ஆகையால அந்த ரிக்ஷஜா ரெண்டாவது மனைவி. சத்யா, சத்யான்றது சத்யபாம. இப்போ சத்ராஜித்தனுடைய பெண்ணு தான் சத்யபாம. இந்த செவந்தகமணி ஒரு பெரிய பழி நாம போட்ட முடியலையோ, கண்ணன் தான் திருடி போயிட்டான்னு சொன்ன முடியும். அந்த பழிய போக்குவதற்காக தன்னுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறது, சத்ராஜித்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அந்த சத்யபாம மூணாவது. காளிந்தி விந்த சோதரி, காளிந்தி அர்ஜுனோட இந்திரபிரசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காளிந்தின்ற ஊர், அதாவது யமன சூரியனுடைய ஒரு குமாரத்தி, கண்ணனையே மகாவிஷ்ணுவையே பர்த்தாவாக அடையணும்னு நினைச்சவள், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் காளிந்தி. விந்த சோதரி, விந்தன் அனுவிந்தன் சொல்லக்கூடிய ரெண்டு பேருடைய சகோதரியாக இருக்கிற மித்ரவிந்தான்னு பேரு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்யா அப்படின்னு இன்னொன்னு, சத்யா பத்ரா லக்ஷ்மணா, இப்படி எட்டு பேர். அதுல நப்பின்னையும் உள்பட, இதுல சத்யான்றது நப்பின்ன, நப்பின்ன பத்ரா லக்ஷ்மணாச்ச இவ எல்லாரும், இந்த எட்டு பேரும் கண்ணனுக்கு மகிஷிகளாக இருந்தனர்னு சொல்லி சொன்னார். இது தவிர ஆயிரக்கணக்கில் கண்ணனுக்கு பத்னிமார்கள் இருந்தான்னு சொல்லச்சே, எப்படி ஆயிரக்கணக்கில் பத்னிமார்கள் இருப்பா என்னன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த விருத்தாந்தத்தை இப்ப நாம பார்க்க போறோம். யதாகதோ பகவதா பௌமோ ஏன ஏன சதாஸ்திரியாம் நிருத்தா ஏததாகச்சான் விகர்ம சாரங்க தன்வனஹா. எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான செயல் நரகாசுர விதம். நரகாசுரன்றவன் பூமி பிராட்டியினுடைய புதல்வன், அவனை வதம் பண்ற பெருமாள். அந்த விஷயத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லணும்னு சொல்லி சொல்ற. இந்த நரகாசுரன்றவன் என்ன காரியம் பண்ணான்றதும் பார்க்கணும். ஏன் பெருமாள் அவனை வதம் பண்ற, இதெல்லாம் முக்கியமான ஒரு இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டா, நிஷ்பட்சபாதமாக பெருமாள் நடந்துகிறேன். தன்னை சேர்ந்தவனாக இருந்தாலும், தன்னுடைய மனைவியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஆசிரிட விரோதியாக தன்னை அணுகிறவர்களுக்கு விரோதியாக, தன்னிடத்துல சரணாகதி பண்ணினவர்களுக்கு விரோதமாக நடந்தவா யாரா இருந்தாலும், அவளை சிக்ஷிச்சு அந்த சிக்ஷணம் மூலமாக ஒரு நல்லதை பண்ணி, அவளுக்கும் நல்லதை பண்ணி பெருமாள் ஆசிரித ரட்சணம் பண்றேன் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்திரேண ஸ்ருத சத்ரேணா ஸ்ருத குண்டல பந்துனா ஸ்ருதாமராத்திரி ஸ்தானேன ஞாபித்தோ கௌமசேகத்தை. மூணு விஷயங்கள், வருணனுடைய கொடைய திருடிந்து போயிடுறான், எடுத்துட்டு போயிடுறான். இந்திர தேவ மாதாவாக இருக்கிற அதிதி, இந்திரனுடைய பந்து தேவ மாதா, அதிதியினுடைய குண்டலங்கள், பெண்களுக்கு குண்டலம் ரொம்ப விசேஷம். காது வெறும் காதோட இருந்தா நல்லா இருக்குமா, வெறும் காதோட இருக்கக்கூடாது. இதெல்லாம் சௌமங்கல்ய லட்சணம். சுமங்கலிகளா இருக்கிறவனுக்கு அவ வந்து வெறும் காதோட இருக்கக்கூடாது. அந்த காதுல மூக்குல இதெல்லாம் ஆபரணங்களை அணிந்து கொள்ளணும். இதெல்லாம் ஒரு லட்சணம் உண்டு. அதுக்கு ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி அவளுடைய குண்டலத்தை எடுத்து போயிட்டான். தேவதைகளுடைய அத்ரி மேருமல்லைன்றது இருக்க, மேருமல்லைன்றது சொர்ணமாக சொர்ணமாக கட்டிக்க மாட்டேன், இமோத்தரவுகள்லாம் தாண்டி இருந்தது மேருமல்லைன்றது. அந்த மேருமல்லையும் ஆக்கிரமணம் பண்ணிட்டான். ஆகையில தேவதெல்லாம் எது ஓடி வர ஓடி, அவனுடைய சமுத்திரத்தின் நடுவுல பிராஞ்சோதிஷபுரம்னு ஒரு ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ணி அந்த பட்டணத்துல அவர் இருந்தார். இப்ப தேவதெல்லாம் பெருமாளிடத்துல வந்து பிரார்த்தனை பண்றார். பெருமாள் அந்த சமயத்துல சத்யபாம அவனுடைய கிரகத்துல இருந்திருக்கு. அந்த சத்யபாமனுடைய கிரகத்துல இருக்கச்சு இந்திரன் ஓடி வந்து வருணனுடைய சத்திரத்தை எடுத்துட்டான். வருணனுடைய சத்திரத்தை எடுத்துட்டதுனால இந்திரனுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டா, இவெல்லாம் திக்பாலக்கா, அந்த திக்பாலனம் பண்ற காரியத்துல நியமிக்கப்பட்டவளாக இருந்திருக்கச்சு, அந்த தேவதைகள்ல யாருக்கான ஒருத்தருக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா கூட, ஒருத்தருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டதுன்னா கூட, அந்த அவமானம்ன்றது இவனுக்கே ஏற்படுறதா, இந்திரனுக்கே ஏற்படுறதா தான் ஆச்சு. இந்திரனையே அவமானப்பட்டதா தான் ஆச்சு. ஆகையால தன்னுடைய கொடையே போயிட்டுதான் பாவிச்சு இந்திரன் பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்றான், கண்ணனிடத்தை பிரார்த்தனை பண்றான். இந்த மாதிரி கூட போயிட்டு அதிதி எங்க அம்மாவனுடைய குண்டலங்கள் போயிட்டு எங்களுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடிய இடமான பர்வதம் மேரு பர்வதம் போயிட்டு இது எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ சத்யபாமாவும் கூடவே இருந்துருக்கா. அந்த சத்யபாமாவையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற. சபாதியோடா பிராக் ஜோதிஷபுரம் ஜலான் அனில துர்கமம். யுத்தம் பண்ற இடத்துல போய் மனைவி போய் இவ்வளவு தேய்ச்சிட்டு போவானா தனியா தானே போகணும். இந்த யுத்தம் பண்ற இடத்துல சத்யபாமைக்கு என்ன காரியம், அவளை என்னத்துக்கு அழைச்சிட்டு போற அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வீரராகவியம் மணிபாவ பிரகாசிக்கு இது ரெண்டுலயுமே சத்யபாமாவை அழைச்சிட்டு போறதுக்கு காரணம் சொல்லியிருக்க, வியாக்கியானத்துல சொல்லியிருக்க. பாகவதத்துக்கு ரெண்டு வியாக்கியானம், வீரராகவியம்னு ஒரு வியாக்கியானம் இருந்திருக்கு, மணிபாவ பிரகாசிக்குன்னு ஒரு வியாக்கியானம் இருந்திருக்கு. அந்த மணிபாவ இதுல ரெண்டுலயுமே ஒரு விஷயம் சுவாரஸ்யமா சொல்லி சொல்றா, பெருமாள் கண்ணன் சத்யபாமாவனுடைய கிரகத்துல இருக்கச்ச இந்திரன் வந்து பிரார்த்திக்கிறான். அந்த சத்யபாமைக்கு எப்பவுமே புதுசு புதுசா ஒவ்வொன்னையும் பாக்குறது செய்யறது அதனால கண்ணன் யுத்தம் பண்றத பாக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசையா. மீதி பேர்லாம் நம்ம சரி யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தேனாக்கா நான் அப்புறம் பாக்குறேன், தந்திரட்டான் சத்ருகந்தாரம் அவருடையான் வைதேகி பத்தாரம் பரிடப்பதுன்னு சமுத்தா இருந்தா சீட்டை அந்த இடத்துல இந்த லக்ஷ்மணருடைய லட்சணத்தை நீ பார்த்துக்கோ, லக்ஷ்மணரை நிக்க வச்சுட்டு அங்க ஒரு குகை இருக்கு, அந்த இதுல ஒரு பர்ணசாலை, அந்த பர்ணசாலையில சீட்டை ஏற்கனவே ராமர் போய் 14,000 லட்சத்தினையும் வதம் பண்ணிட்டு வரே அப்படி ராமர் அப்படி உடம்புலாம் ரத்தம் வைகின்ற வரத பார்த்த உடனே தந்திரட்டுவான் சத்ருகந்தாரம் அருணாம் சுகோகம் சுகாவகம் பபோ ரெட்டாமைதேகி பர்த்தாரம் பரிடத்ததேன்னு அந்த ராமனை அணக்கின்றான் எல்லாம் சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி இல்லாத சில சமயத்துல இவளுக்கு சத்யபாமைக்கு ஒவ்வொன்றும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. சரி இப்போ கண்ணன் பண்ற யுத்தத்தையும் பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சரி நானும் தான் அந்த யுத்தத்துக்கு வரேன், நானும் நேர் எப்படி யுத்தம் பண்றேன்றத நான் பாக்குறேன் அப்படின்னு சத்யபாம கேட்கிறான். சரி அதுக்கு என்ன வந்துட்டு போ, நான் கருத்மான் மேல ஏறி போறேன், உட்கார்றதுக்கு என்ன இடமா இல்லாத போயிட்டு நீ என்ன பக்கத்துல உட்காந்து போயேன்னு சொல்லிட்டு அவளை கைக்கண்டு அப்படின்னு ஒரு பிரகாரமான நிர்வாகம் இல்ல. சத்யபாமா யாரு, பூமி பிராட்டியினுடைய அம்சம், பூமாதேவி தான் சத்யபாமைய அவதாரம் பண்ணிருக்க, ருக்மணி பெரியவிராட்டியினுடைய அவதாரம். பெருமாள் வராக அவதாரம் எடுக்கச்சே இந்த பூமி பிராட்டியினுடன் ஒரு பிரதிஜ்ஞ பண்ணிடும். இந்த பூமி பிராட்டியினுடைய மகனாக இருந்திருக்கிற நரகாசுரனை அவனுக்கு வதம் பண்ணி அவனை முடிக்கிறது உன்னுடைய அனுமதி இல்லாத நான் முடிக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிருக்கேன். அதுக்காக தான் கொடுத்த வார்த்தைய அது சத்தியமாக இருக்கணும்ன்றதுக்காக இவளையும் அழைச்சிட்டு போகிறான். இது ரெண்டாவது காரணம். இது தவிர ஒரு மூணாவது காரணம் ஒண்ணு இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் நாரதர் வந்து எதானாலும் கலகம் பண்ணி சண்டை போடுறதே அவருக்கு ஒரு வழக்கம். பெருமாள் கண்ணன் ருக்மணி சத்யபாமன் ரெண்டு பேரோடையும் சேர்ந்து இருந்துட்டு இருக்கு. அவன் ரெண்டு பேரும் இருக்கச்சே சபையில நாரதர் அங்கேருந்து ஒரே ஒரு பாரிஜாத புஷ்பத்தை அங்கேருந்து கொண்டு வரையான், சொர்க்கலோகத்துல இருந்து கொண்டு வந்து இத கண்ணன்ட்ட கொடுக்குறான். கண்ணன்கிட்ட கொடுத்தாக்க இப்ப இந்த புஷ்பம் அணியறதுல ரெண்டு பெண்களுக்கு ரொம்ப அந்த புஷ்பத்தை வச்சுக்க தலையில வச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் விருப்பம் உண்டு. இப்ப இந்த கண்ணன் யாருக்கு கொடுக்கறதுன்னு பாக்குறேன். இருக்கிறதா ஒரு புஷ்பம் அந்த பிச்சா கொடுக்க முடியும் முடியாது, அந்த ஒரு புஷ்பத்தை கொடுக்கணும். இங்க ருக்மணி தனக்கு கொடுக்க போறாளான்னு ருக்மணியும் பார்த்துட்டு இருக்க, சத்யபாமன் தனக்கு கொடுக்க போறாளான்னு சத்யபாமையும் பார்த்துட்டு இருக்க. இப்படி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கே பெருமாள் கண்ணன் என்ன பண்ற, தெரிஞ்சே ருக்மணிக்கு கொடுத்துடுறாரு, இந்த புஷ்பத்தை நீ வச்சுக்கோமா, சொர்க்கலோகத்துல இருந்து வந்த புஷ்பம் இது, பாரிஜாத புஷ்பம், தேவதைகள் அந்த அஸ்தர ஸ்திரீகள் இவெல்லாம் அணியிற புத்தகம் புஷ்பம், இது ரொம்ப விசேஷமான புஷ்பம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். அது ஏகாந்தத்துல தனியா கொடுத்திருந்தாலாவது பரவாயில்ல, சத்யபாமாவோட பக்க பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. இவளுக்கு புசுக்குன்னா கோபம் வந்துடும் சத்யபாமிக்கு எப்பவுமே. அவளுக்கு ஒரு இதுவே கிடையாது. அவளுடைய சுபாவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே ருக்மணிக்கு சொல்கிறார். இத பார்த்த உடனே சத்யபாமாவுக்கு கோபம் வந்து புருன்னு கோச்சுட்டு போயிட்டு அப்போ பெருமாள் கண்ணன் சொல்ற, இந்த பசங்கள் எல்லாம் பிரலோபனம் பண்றது, எதனா பசங்க எதனா ஒரு வஸ்து வேணும்னு கேட்குதுன்னாக்க, ஒரு பென்சில் வேணப்பா எனக்கு, அவன் நல்ல பென்சிலா வச்சுட்டு இருக்கான், பைலட் பேனா வச்சுட்டு இருக்கான், எனக்கு அந்த மாதிரி ஒரு பைலட் பேனா வாங்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். உனக்கு என்ன பைலட் பேனா தானே வேணும், ஒரு பேனா என்ன, ஒரு டசன் பேனா நான் வாங்கி கொடுக்குறேன், ஒரு பொட்டியோட பேனா வாங்கி கொடுக்குறேன், மொத்தம் ஒன்னு தான், நாளைக்கு வரைச்சே இருக்கான், ஆபீஸ்ல இருந்து வரைச்சே உனக்கு தான் வாங்கிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப கண்ணன் சொல்றான், அவளுக்கு பாரிஜாத்த புஷ்பம் தான் கொடுத்தாங்க, உனக்கு பாரிஜாத்த மரத்தையே பிடிங்க வந்து உங்க தோட்டத்துல உன்னுடைய உத்தியானத்துல நான் விட்டு வருவேன், நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்காத சொல்லி சொன்ன. சரி, இந்த பாரிஜாத்தத்தை கொண்டு வரணுமே வருவேற மாட்டேறோன்றது இவருடைய அவளும் கூட போறா அப்படின்னு. அதுக்காக அந்த பாரிஜாத்த அபகரணத்துக்காக சத்யபாமியும் கூட போறா வியாக்கியானத்துல மூணு விதமாக சொல்லிருக்க. சபாரியா கருடாரூடபுரம் கிரிதுர்கைஹி சஸ்ரதுர்கைஹி ஜலாஞ்சனில துர்கமம். அங்க பார்த்தோம்னா உள்ளேயே நுழைய முடியலையா, பிராக்யோ திட்டபுரத்துள்ள முதல்ல பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள் இது பண்ணி இந்த அகழின்னு சொல்லி சொல்லுவா, அந்த உள்ள நுழைய விட்டாத பண்றதுக்கு அது ஜலதுர்க்கம், அகழின்றது ஜலதுர்க்கம். அந்த ஒரு பெருசா ஒரு இது தோண்டி அதுல ஜலத்தை விட்டு அதுல முதல்ல பாம்பு அதெல்லாம் இருக்கும், அதுல தாண்டி எல்லாம் நீந்தி கூட அகண்ட வர முடியாது, கோட்டையுள்ள வர முடியாது அந்த மாதிரி. அதுல இதுல பல துர்க்கம், இந்த வர முடியாத பண்றதுக்கு முதல்ல பெருசு பெருசா மலை இருந்துட்டு இருக்கான். அப்புறமா கிரிதுர்கைகி சத்திரதுர்கைகி, அங்க சத்திரங்கள் நிறைய இருக்கு, அதனாலயும் உள்ள நுழைய முடியாது ஜலம். அதுக்கப்புறமா அக்னி, அப்புறமா வாயு துர்க்கம், இப்படி இதெல்லாம் தாண்டி போகணும், போன உள்ளேயே போக முடியல. அது முரண்ட ஒத்த இருந்திருக்கான், அவனுடைய பாசங்கள் அது ஒரு நிறைய கட்டி வச்சிருக்கு, கயிற் மாதிரி கட்டி வச்சிருக்குது, இதெல்லாம் வேலி போட்ட மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து எப்படி உள்ள போறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன, கதையா நிபிபேதாத்ரின்னு சத்ர துர்காணி சாய கைகி சக்கரேண அக்னி ஜலம் வாயும் வாயும் முரபாசா பிரசாசினான். இவர் கதையால போட்டு ஒரு அடி அடிச்சு மலை மொத்தம் பொடி பொடியா போயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணா, விபேத ஆத்ரியனையும் சத்ர துர்காணி சாய கைகி, அங்க நிறைய ஆயுதங்கள்லாம் இருந்துருக்கு, அதை தாண்டி போனமே இந்த மதில் சோறு மேல இந்த கிளாஸ் இதெல்லாம் சுத்தி வச்சிருக்கோம், அந்த மேல ஏறி இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சத்திரங்கள்லாம் இருக்கும், அதுகள்லாம் தன்னுடைய ஆயுதங்களால அந்த சத்திரங்கள்லாம் தள்ளித்தேனான். சக்கரேன அக்னி, அந்த அக்னி துர்க்கம் நெருப்பு வழியெல்லாம் தாண்ட முடியாது, நெருப்பு இருக்கு, அது சக்கராயுதத்தினால அது அணைச்சுட்டேன், நெருப்பு நெருப்பால தான் அணைக்க முடியும், அது ரெண்டு நெருப்பு ஒன்னா சென்றுன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும் சில சமயங்கள்ல. இத எப்படி பாக்கலாம்னாக்க, கற்பூரம் ஆரத்தி பண்ணணும் இல்லையோ, ஆரத்தி பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை இந்த தணலோட இருக்கிற நெருப்புல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொல்லிச்சென்று இருக்கிற கற்பூரம் அணைஞ்சு போடும். அதையால அந்த மாதிரி இதுக்கு அடுத்தது இது அக்னிஜலம் வாயும் முரபாசனம், இந்த வாயு பாசங்கள் இருக்க, இது வேலி போட்ட மாதிரி வாயு இருந்திருக்கு, அந்த பாசங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அஸ்திரங்கள்னால இந்த கத்தி வச்சிருக்கேன், அந்த கத்தியால எல்லாத்தையும் பேதனம் பண்ணிட்டு நேரம் உள்ள போயிட்டேன். பெருமாள் ஒரு சங்கத்வனி பண்ற பாஞ்சஜன்யத்தை கொண்டு, அந்த பாஞ்சஜன்ய துவனி அப்படி இருக்கு பார்த்தோம்னா, இது பெரிய மகாப்பிரளய காலத்துல மேகம் கர்ச்சிக்கிற மாதிரி ஒரு சத்தம், சர்வோஷு மகாபராட்டாணம் ஹிருதயானின் விதாலயத்தின்னு. இந்த அர்ஜுனன் அர்ஜுனன் தன்னுடைய சங்கத்தையும் கிருஷ்ணன் பாண்டிதன்யத்தையும் எடுத்திருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவமானிச்சுன்னு ஒரு ஏற்பட்ட அந்த பாண்டிதன்யத்தை எடுத்து, அதாவது சங்கத்தை எடுத்துட்டு பாண்டவெல்லாம் ஓதினாலாம் இவங்க ஆரம்பிக்கிறதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு சகோஷோ தாராட்டானாம் சுதயானும் இந்த கண்பெருமானுடைய பாஞ்சஜன்ய பணியினாலேயே எல்லாரும் நிறுத்தப்பிராயாலும் ஆயிட்டார். இந்த கோட்டமே எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறமா நடக்கிற யுத்தம் இருக்க வெறும் ஃபார்மாலிட்டி தான். என்ன இடத்துல காட்சிக்காரன் கண்ணனுடைய பாஞ்சஜன்ய கோஷம் இருந்தது. இதை கேட்ட உடனே இந்த முரன்றவன் அஞ்சு தலையோட அந்த அகழியில இந்த பிராக்ஜோதிஷபுரத்தை ரக்ஷணம் பண்ணிருந்தவன் அஞ்சு தலையோடு ஏந்து வரணும். அதி பயங்கரமான ஒரு திரிசூலத்தை கையில, சூலத்தை கையில ஏற்றுண்டு அவன் பார்க்கவே முடியாதபடி அவன் ஒரு பார்த்தான். அவ்வளவு பிரகாசம் அவ்வளவு இருந்துட்டு இருக்கான், அவ்வளவு தேஜஸோட அவன் சேர்ந்து வரான். அத போட்டு அந்த அந்த திரிசூலத்தை பெருமாள் கருத்மான் மேல எழுந்திருக்கே, அந்த கருத்மான் மேல இருக்கிற எம்பெருமானை நோக்கி விடுறான். அத மூணு அஸ்திரத்தினால அதை வந்து அப்படியே பொடி பொடியா ஆக்கிடுறான். அதுக்கப்புறமா ஆயுத்யசூலம் தரசா கருத்மதே நிரஸ்யவக்ரைஹி வெனதத்த பஞ்சபிஹி கம்ரோதசி சர்வதிசம்பரம் மகானை ஆபூரையன் அண்டகடாகமாவிருணோது. இந்த யுத்தத்தை ரொம்ப பிரமாதமா வர்ணிக்கிறேன். இந்த இடத்துல சூலத்தை முதல்ல வச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப வேகத்தோட சூலத்தை காம ஒரு சுத்திட்டு கருத்மானை குறிச்சு அத ஒரு சுத்து சுத்தி இந்த சூலத்தால வந்து போடுற கருத்மானை குறிச்சு அனுப்புறான். அப்போ அது ஒரு பெரிய ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தம் அண்டகட்டாக முழுக்க சொல்றது பெருமாள் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேரன்னு. அதுக்கு ஏதோ ஒரு மூணு பானத்தை அனுப்புவே, பானத்தை அடிச்சு அத்தையும் வந்து சொந்தம் பண்ணிடுறேன். இப்படி ஒவ்வொன்னா பண்ணி கடைசியில சமாபதம் தீங்கதையாம் ரிசேங்கதா கதையை தூக்கிட்டு நேர சண்டைக்கு வரான். அவனையும் அந்த கதையும் இல்லாதபடி பண்ணி அவனை வதம் பண்ணுறோதிரிவேந்திர தேஜதான் பார்த்தா அஞ்சு தலையும் சேதம் பண்ணிடுறேன். அப்படியே துபில்னு அந்த ஜலத்தலை விழுந்துடுறான். இது முரன் அகலதான் முராரி அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். முரன்ற ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனை வதம் பண்ணினதுனால முராரின்னு பெருமாளுக்கு திருநாமம் வந்து இவனுக்கு ஏழு பசங்க. அந்த ஏழு பசங்களும் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா பசங்க பார்த்துட்டு இருப்பாளன்னா அப்பாவையே வதம் பண்ணிட்டாங்கன்னா இந்த கண்ணனோட சண்டை போடணும்ட்டு ஏழு பேரும் வரான். அந்த ஏழு பேரோட மாத்திரம் இல்லாத இந்த நரகாசுரன் தான் ராஜ்யம் பாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அதுக்கு சேனாபதியாக பீட்டர்னு ஒருத்தருந்துட்டு இருக்கான். அவனையும் கூட சேர்ந்துட்டு எல்லாரும் வரான். எல்லாரும் கண்ணனோட யுத்தம் பண்றா. யுத்தம் பண்ணா கடைசியில அவ எல்லாரையும் வதம் பண்ணிடுற. சத்ரகூடம் பகவான் ஸ்வமார்க்கணைஹி அமோக வீரியசீல எத்தனை விதமான ஆயுதங்கள் உண்டோ அத்தனை விதமான ஆயுதங்களையும் பிரயோகம் பண்றாரா அவள்னா. அத்தனை ஆயுதங்களையும் பெருமாள் தன்னுடைய ஆயுதங்களால திவ்யாயுதங்களால அது எல்லாத்தையும் பொடி பொடியா ஆக்கிட்டேறான். திலசஷ்டகாரன் எள்ளு எப்படி சம்பாக்கம்னு இருக்கோ அந்த மாதிரி அந்த ஆயுதம்னா ரெண்டு மூணா போல தூள் தூளா ஆயிடுச்சான் அதுக்கு. அப்படி மொத்தம் போன பிற்பாடு சரிப்பா என்ன பண்றதுன்னு அப்போதான் நரகாசுரன் பூமி பிராட்டியனுடைய பையன் நரகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேல எல்லாம் இருக்க முடியாது, நாம்பளே வெளில வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்றதுக்கோசரம் வரானா. திருஷ்வா சபாரியம் கருடோ பரிஸ்திதம் சூரியோ பரிஷ்டாத் சதடிர்கனம் யதா கிருஷ்ணம் தஸ்மை வியதிரஜ்சதக்னி யோதாச்ச சர்வே யுகபத் ப்ரவிவ்யதுஹு. நரகாசுரன் வந்து பார்க்கறான், இந்த சமுத்திரத்துல இருந்து உள்ள இருந்து வெள்ள வந்து பார்க்கறான். பார்த்தா சபாரியா சத்யபாமாவோட பெருமாள் கண்ணன் அங்க எழுந்துள்ளிருக்க, கருத்மான் மேல எழுந்துள்ளிருக்கிறான். சூரியோபரிஷ்டான் நீலமேகி சாமலனான பெருமாள் கண்ணன் எழுந்திருக்கார். அந்த தேஜஸ் எல்லாத்தையும் பார்த்தா சூரியனுக்கு மேல இந்த மேகங்கள்லாம் தூர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தேஜஸோட பெருமாள் பிரகாசி சென்றிருக்கிறான் கண்ணன். அவன் சதக்னி அப்படின்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை கொண்டு கண்ணனை அடிக்க முற்படுகிறான். அந்த சத்தக்னியோட கூட சண்டை பெரிய அது பெரிய இன்னும் அது மாத்திரம் இல்ல, இன்னும் மீதி ஆயுதங்கள் எல்லாமோ சேர்ந்து நடக்கிறது. தத் பௌம சைன்யம் பகவான் கதாகிரஜா விசித்திர வாஜைஹி நிசிதைஹி சலீமுகைஹி நிகிருத்த வாஹூரு சிரோத்த விக்கிரகம் சகால சக்கேவ சதா ஸ்வகுஞ்சரம். இவன் பெரிய யானைப்படையோட வரான், யானப்படையோட வரச்சே இவனுடைய ஆயுதங்கள் மாத்திரம் இல்ல இந்த யானையும் அடிக்கிறது. இந்த யானையை அடிக்கிறதுனால யானை எல்லாம் என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ்ல திரும்பி இதுகளே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு இது போய் முன்னேறி எதிர இருக்கவனோட சண்டை போடாத நகரத்துக்கே போகும்படியாக போயிட்டு என்ன பண்ணாலும் ஒண்ணு திரும்ப மாட்டேன்றது அந்த படம் மொத்தம் வீடா போயிட்டு. அந்த கருத்மானும் அந்த யானைய என்ன பண்ற அப்படின்னா அவர் பங்குக்கு இந்த யானையில தான் வந்து அந்த மதம் பிடிச்ச யானை யுத்தம் பண்றதுக்கோசரம் வரது, அப்படி வந்தாலும் அதை திருப்பி விட்டுறேன். இப்படி ஒரு அபூர்வமான ஒரு ஆச்சரியமான ஒரு யுத்தம் நடக்கிறது. இப்படி ஒரு யுத்தத்துல கடைசியில என்ன பண்ற அப்படின்னா பெருமாள் அந்த பூமியினுடைய பிள்ளையான நரகன்ன நரகாசுரன வதம் பண்ணிடுறது. சத்ருக்னாத் பூர்வமேவ நரகஸ்ய திரோஹரி அபாஹரத் கஜஸ்தஸ்ய சக்ரேண சுரநேமினாம். அவ ஒரு அபூர்வமான ஒரு அஸ்திரத்தை ஒரு சூலத்தை பிரயோகம் பண்றா, பிரயோகம் பண்ணி பெருமாள கண்ணனை வதம் பண்ணணும்ன்றதுக்காக பிரயோகம் பண்றா. அந்த சூலம் அவன் கையிலேருந்து வெளியில போறதுக்கு முன்ன அதுக்கு முன்னையே பெருமாள் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி கத்தியால அவனுடைய தலைய கீழே விழும்படியா, தலை வேற சரீரம் வேறையா கீழே விழும்படியாக பண்ணிட்ட. சகுண்டலம் சாரு கிரீட பூஷிதம் சிரப்ரிசிவ்யாம் பதிதம் சமஜ்வலது. அது குண்டலம் கிரீட்டம் எல்லாத்தோடையும் இருந்து இருக்கிற அந்த அவன் தலை பூமியில விழுந்து ரொம்ப பிரகாசிச்சுதான். அப்ப சாதுக்கள்லாம் பாசான்னு சொல்லிட்டு பேர்பட்ட நல்ல காரியத்தை பண்ணிருக்கா, இத்தனை நாள் வரைக்கும் இவன் பண்ணின அக்கிரமத்துக்கு அளவே இல்லாத இருந்திருக்க அவனை வதம் பண்ணினேன்னு சாதுக்கள்லாம் சந்தோஷப்பட்டானாம். அங்க புஷ்பவருஷ்டி வந்தது, இப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா, மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா, இப்படி ஆச்சு. அப்போ பூமி பிராட்டியே நேர வந்து இந்த குண்டலம் அதிதி தேவியினுடைய குண்டலம் வருணனுடைய கூட இப்படிப்பட்ட இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த வைஜெயந்தி வனமாலை இல்லாம அந்த கண்ணனிடத்துல சமர்ப்பிச்சுட்டு பூமி பிராட்டி ஸ்தோத்திரம் பண்றா கண்ணன. அந்த ஸ்தோத்திரம் இருக்க அற்புதமான ஸ்தோத்திரம், அதை நாம பார்க்கலாம். நமஸ்தே தேவதேவேஷ சங்கசக்கர கதாதரன் பக்தச்சேஷாத்தரூபாய பரமாத்மன் நமோஸ்துதே. சங்கசக்கர கதாதரன் இது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்ல, பக்தேச்சோபாத்தரூபாய பக்தன் என்ன ரூபத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த ரூபத்தை பெருமாள் எடுத்துக்கிற அதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்ப பக்தி பிரவணியா இந்த பக்தியோடு கூட இருந்திருக்கிறேன், அதாவது பரமாத்மன் நமோஸ்துதே பரமாத்மாவாக இருந்திருக்கிறேன், உனக்கு என்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன்னு பூமி பிராட்டி சொல்லி சொல்றார். நம பங்கஜனாபமய நம பங்கஜமாலினே நம பங்கஜனேஸ்ராய நமஸ்தே பங்கஜங்கிரையே. இதெல்லாம் தான் ஆழ்வார் பாத்திரங்களுக்கு ஆழ்வான் சோசங்களுக்கு எல்லாம் கண் பாதம் கை கமலம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அந்த தாமரை பூவோன்ற திருமுக மண்டலம், தாமரை பூ போன்ற திருவடிகள், தாமரை பூ போன்ற திருக்கைகள், இப்படி எல்லாம் இருந்திருக்கிற உனக்கு என்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறேன். நமோ பகவதே துக்கம் வாசுதேவாய விஷ்ணவே புருஷாயாதிபீஜாய பூர்ண போதாய தே நமஹ. ஆதி புருஷனாக நீதான் இருக்க, சமர்த்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்க, அப்படி உன் பொருட்டு என்னுடைய பிரணாமங்களை நான் சமர்ப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் பூமி பிராட்டி எந்திரமான ஸ்தோத்திரம் பண்ற. தும் வை திருஷ்ணு அஜ உத்கடம் பிரபோ தமோ நிரோதாய விபர்ஷ்ய சம்ரதஹ ஸ்தானாய சத்வம் ஜகதோ ஜகத்பதே கால பிரதானம் புருஷோ பவத்பர பவான் பரஹ. அஹம் வயோ ஜோதிரதானலோ நிலோ மாத்ராணி தேவா மனைந்திரியாணி கர்த்தா மகாநித்யகிலஞ்சராசரம் ஸ்வயத்விதீயே பகவன்னயம் பிரமஹ. பஞ்சபூதங்கள், பத்து இந்திரியங்கள், மனசு, எல்லாமே கர்த்தா மகான், இந்த மகத்தத்துவம், இது எல்லாமே எம்பெருமானிடத்திலிருந்து உண்டானவைதான். எல்லாமே எம்பெருமானையே சார்ந்திருக்கு, உன்னதான் சார்ந்திருக்கு. சத்யாத்மஜோயம் தவ பாத பங்கஜம் பீதா பிரபன்னாஸ்தி ஹரோபசாதிதாம் தம் பாலயைனம் குருஹஸ்த பங்கஜம் சிரஸ்ய முஷ்யாகில கல்மஷாபகம். அவனுடைய, அதாவது இப்போ நரகாசுரன் என் பையன் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் கூட அவன் எத்தனையோ தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணதுக்கு ஒரு சிக்ஷையாக உம்மால வதம் பண்ணப்பட்டு, அதுவும் அங்க ரகசத்திரை தரத்துல சொல்லி சொல்ற, அந்த காக்காவுக்கு சிலாதே ஸ்ரீ சிவாதி விபரிணம் அற்புதம் இதம், ஒரு கல்லு வந்து பெண்ணாக மாறினது அப்படின்றது இருந்துருக்க, அது வந்து ஒரு அற்புதம் தான், ஆச்சரியமான விஷயம்தான் சொல்லி சொன்ன. அதே மாதிரி நெருப்பு குளிர்ச்சியாக ஆறுது, அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால சீதோபவ ஹனுமதகன்னு பிரார்த்தனை பண்றதுனால அந்த குளிர்ச்சியாக ஆறுதுன்றது அதுவும் அற்புதம் தான். ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா, அந்த எதிரிகளை வதம் பண்றதே அவளுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹிதம், அதுதான் அந்த ஒண்ணுக்கு மேல ஒன்னு காட்டிலும் ஒண்ணு ஆச்சரியன்றது சொல்லி சொல்றேன். கல்லு பெண்ணாறுது ஆச்சரியம், அதை காட்டிலும் நெருப்பு குளிர்ச்சி ஆறுதுன்றது இன்னும் ஆச்சரியம். அதே மாதிரி வரைச்சு ஒரு எதிரிய போய் வதம் பண்றது இருக்க, அது போய் ஹிதமா ஆகுமான்னா அதுதான் ஹிதம், அது இன்னும் அசதோப்பி ஆச்சரியம்னு, அதை காட்டில இன்னும் ஆச்சரியமானதுன்னு. இப்படி நரகாசுரனை வதம் பண்ணதுன்றது இதுவே ஒரு அனுகிரகார்த்தம் பண்ணிருக்கேன், அவனுக்கும் ஒரு க்ஷேமம் ஏற்பட்டு போச்சுன்னு பூமி பிராட்டியனுடைய திருவிழாங்கல. அந்த நரகாசுரனுடைய பிள்ளை பகதத்தன்னு பேரு, அவன் பயந்து ஓய் நின்று என்ன பண்றதுன்னு தெரியாத இருந்துருக்கான் அந்த குழந்தை. பேர குழந்தைய ஐட்டு வராளாம் பூமி பிராட்டி. பூமி பிராட்டி அந்த குழந்தை தம்பாலையே இனம் குருஹஸ்த பங்கஜம் கல்மஷாபகம், இவன் மேல உன்னுடைய இவன் தலையில உன் கைய வச்சு அனுகிரகம், இந்த கைய வச்சு அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பூமி பிராட்டி பிரார்த்தனை பண்ற. அந்த பேர குழந்தைய அனுகிரகம் பண்றா பெருமாள். இது எல்லாம் ஆன பிற்பாடு அந்த பிராக்யோதிடபுரத்துக்கு உள்ளுக்குள்ள போறான். போய் அந்த கதவை திறந்து பார்த்தோம்னாக்க, இந்த பௌமன் அதாவது நரகாசுரன் இருக்கான, அதுல எத்தனையோ ராஜகன்யாக்கைகள், தேவகன்யாக்கைகள், எட்ட கன்யாக்கைகள், எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்கான். அவன் மொத்த பேரையும் திறந்து விடுற, லட்சக்கணக்கில் இருக்கு. அவன் மொத்த பேரும் இத கதவு திறந்த உடனே கண்ணனை பாக்குறான். கண்ணனை பார்த்தனே மனசா பவ்ரே பீட்டம் பதிம் தேவோபபாதிதம். மனசா பவ்ரே, கண்ணனிடத்திலே இவன் மனசு செலுத்தி கண்ணனையே கணவனாக வரித்து விட்டார்கள். அந்த கணத்திலேயே பூயாதிபதி அகம் மஹ்யம் தாத்தா ததனுமோதாம் இது சர்வா பிரசக் கிருஷ்ணே பாவேன ஹிருதயம் தத்து. தன்னுடைய மனச கண்ணனிடத்துல தெரிவிக்கிறார். நீர் எனக்கு பதியாக ஆகணும், நீர் எனக்கு பதியாக ஆகணும்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் துவாரகைக்கு அழைச்சிட்டு வந்து அத்தனை பேருடையும் அத்தனை ரூபத்தை எடுத்துட்டு பெருமாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. பாண்டூராஸ்து சுஷ்டி பிரேஷயாமா சகேசவஹாம். ஆகிய நீங்க எல்லாரும் மந்திரங்களும் வாங்க மந்திரங்களும் சொல்லி அனுப்பிச்சு விடுறேன். அப்பா எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி சொல்ற. இப்படி நரகாசுர வதம் பண்ணி பூமி பிராட்டி அவளுக்கும் அவ பிள்ளையா இருந்தாலும் கூட பெருமாளுடைய திருக்கையினால அவனுக்கு ஒரு ஹிதம்தான் ஏற்படுறது. அந்த பெருமாளை பிரேசிச்சா கூட அவனுக்கு வதம் பண்ணினதே கூட ஏற்படுத்துறதுனால அது ஒரு விசேஷமா. அந்த பகதத்தனுக்கும் அனுகிரகம் பண்றேன். இப்படி நரகாசுர வதம்ன்றது விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த நரகாசுர வதம் பண்ணிட்டு இந்திரபவனத்துக்கு பெருமாள் போறேர், கண்ணன் சத்யபாமியோட போறேன்றது பிசுகர் சொல்லி சொல்ற. அங்க இந்திரபவனத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். அந்த பூமி பிராட்டியோட சத்யபாமியோட இருக்கிற பெருமாளுடைய அனுகிரகம், கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக திம்மாய கல்யாண குணசாரி நேத்தி மத்திய வெங்கடேசாயின் வேதாந்த குரவே நமக்கு.